உப்பிட்டா மலர் தேடி வண்டு வரும் தேதி குறிப்பிட்டா கொய்யாவை கிளிகள் கொத்தும் சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் தான் செம்பருத்தி பூ